எழுந்திடுவாய் தோழா. புயலும் புலியும் அழுவது இல்லை, புறப்படுவாய் தோழா. இரவும் ஒரு நாள் விடியும் அதனா எழுந்திடுவாய் தோழா. புயலும் புலியும் அழுவது இல்லை, புறப்படுவாய் தோழா. சாவினை எண்ணி தைரியம் ஈழந்தா தாயகம் நமக்கேது. உலகினை ஜெயிக்கும் நாள் வரை நமது உறைவாள் உறங்காது. இரவும் ஒரு நாள் விடியும் அதனால் எழுந்திடுவாய் தோழா. புயலும் புலியும் அழுவது இல்லை, புறப்படுவாய் தோழா. ஒரு நாள் ஓய்ந்திடக்கூடும், தாகங்கள் போயாது. தலைமுறை வாழ தலை தருவோரை சரித்திரம் மறக்காது. களத்தினில் சொந்தம் பார்ப்பதில்லை லட்சிய வீ களத்தினில் சொந்தம் பார்ப்பதில்லை லட்சிய வீரன் தோற்பதில்லை. ஏழைகள் இங்கே கோழைகளானால் உரிமைகள் கிடைக்காது. உழைப்பவர் ஒன்றாய் சேர்ந்திடும் போது ஜெயித்திட ஆளே. காலம் வரும் உயர்த்திய கைகள் வெற்றி பெறும். இரவும் ஒரு நாள் விடியும் அதனால் எழுந்திடுவாய் தோழா. புயலும் புலியும் அழுவது இல்லை, புறப்படுவாய் தோழா.